அடி தென்பழனி மயிலே நெருங்கி பேச நிறைய சேரி மனதில் இருக்கு மடியில் வாணி இந்த பூவுக்கொரு அரசன் பூவரசன் அடி புன்னைவன குயிலே இந்த பொண்ணுக்கொரு புருஷன் பூவரசன் அடி தென்பழனி மயிலே கையிலே நீச்சலிட ஓடி வரும் காத்துத்தான் சித்திரமினியும் ஒரு உத்தரவு தந்து வீடு அழுகிறேன் கையிரண்டில் சேர்த்துத்தான் எரியும் போதும் ஏகாந்தம் இந்த பூவுக்கொரு அரசன் பூவரசன் அடி புன்னைவன குயிலே இந்த பொண்ணுக்கொரு புருஷன் பூவரசன் அடி தென்பழனி மயிலே நெருங்கி பேச நிறைய சேரி மனதில் இருக்கு மடியில் வாணி இந்த பூவுக்கொரு அரசன் பூவரசன் அடி புன்னைவன குயிலே இந்த பொண்ணுக்கொரு புருஷன் பூவரசன் அடி தென்பழனி மயிலே எப்படியும் ஆவணிக்குள் செப்புச்சிலை தாவணிக்குள் தொட்டில் கட்டி பிள்ளை போல ஆடுவேன் என்னுடைய எண்ணப்படி கை கொடுக்கும் அம்மனுக்கு சொன்னபடி தேரெடுத்து பாடுவேன் வைகை நதி கையடைக்க தென்மதுரை இங்கிருக்க வங்க கடல் பக்கம் அது போகுமா நட்ட நடு சாமத்திலும் பட்ட பகல் வேளையிலும் நின்றிருப்பேன் உன்னுடையதாகமா மாங்கூவே மாலை வேளையில் தாகம் தீர்க்கிறேன் தாம்பூலம் மாற்றி ஆகட்டும் உன்னை நானே கையில் சேர்க்கிறேன் உன்னை நானும் அடையாது பசிதாகம் கிடையாது இழைத்தால் தேகம் தாங்காது இந்த பூக்குரு அரசன் பூவரசன் அடி புன்னைவன குயிலே இந்த பொண்ணுக்கொரு புருஷன் பூவரசன் அடி தென்பழனி மயிலே நெருங்கி பேச நிறைய சேரி மனதில் இருக்கு மடியில் வாணி இந்த பூவுக்கொரு அரசன் பூவரசன் அடி புன்னைவன குயிலே இந்த பொண்ணுக்கொரு புருஷன் பூவரசன் அடி தென்பழனி மயிலே